श्रीमान वेंकटनाथार्य कवितार्थ्य केसरी वेदांताचार्य वर्योः मे सन्निधर्तां सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्बलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे प्रपत्येतं गिरिं प्रायः श्रीनिवासानुकंपया इक्षुसारश्रवन्त्ये वयन्मूर्त्या सर्करायितं विगाहे तीर्थबगुलां सीतलां गुरुसंततिं श्रीनिवास दयाम्बोधि परीवाह परंपराम। श्रीहपतियान भगवान திருவேங்கடமுடியானுடைய தயை குணங்களை நம்ம பார்த்துட்டே வந்துருக்கோம். போன வாரம் பகவான் எப்படி தாழ்ந்தவா இருந்தாலும் சரி, அதே ஜீவாத்மால இருக்கிற முக்கியமான பெரிய ஸ்தானத்துல இருக்கிற பிரம்மருத்ராதி இந்திராதிகளையும் சரி, எப்படி பகவான் தன்னுடைய தயையினாலே எப்படி கிருப பண்றான் அப்படின்றத பார்த்தோம். எல்லாருமே அந்தந்த ஸ்தானத்துல இருக்கான்னா அதுக்கு காரணமே திருவேங்கடமுடியான், அவருடைய அந்த தயை குணம் அப்படின்றது பார்த்துன்னு வந்துருக்கோம். இப்ப இன்னைக்கு 67வது ஸ்லோகம், சரணாகதி பண்ணவா, சரணாகதி பண்ணவா மோக்ஷத்துக்கு வருவா, அங்க வந்துதான் பகவான கல்யாண குணங்களை அனுபவிக்க முடியும் அப்படின்றது கிடையாது. அந்த தயை கருணா, அந்த தயையினாலே நம்ம இங்கிருந்தே இந்த பூலோகத்திலேயே நம்ம பெருமாளுடைய அனைத்து கல்யாண குணங்களும் நம்ம வந்து அனுபவிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பகவான் தயையினாலே விபவாவதாரங்களும் அர்ச்சாவதாரங்களும் பகவான் நமக்கு பண்ணி, இன்னைக்கும் நேரடியாக அர்ச்சாவதாரத்திலையும் நம்ம கல்யாண குணங்களை அனுபவிக்கலாம் அப்படின்னு. திருமலை நம்பிக்கு எப்படி கிருப பண்ணேர் அப்படின்றது நம்ம திருவேங்கடமுடையானே எப்படி திருமலை நம்பி அங்கிருந்து பாபநாசத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வருவாராம் தினமும், அவருக்காக தாத்தான்னு பின்னாடியே வந்து ஆகாச கங்கையிலேயே அந்த தீர்த்த பிரவாகத்தை ஏற்படுத்தி கொடுத்தேர் அப்படின்னு. அதே போல பெருமாள் பேசி பேசும் பெருமாள் திருமலை தெய்வம் அப்படின்னு, தேப்பெருமாளா இருந்தாலுமே நடாதூர் அம்மாள் கிட்ட எப்படி பேசினேர் அப்படின்னு, திருக்கட்சி நம்பிகள் கிட்ட எப்படி பேசினேர் அப்படின்றதெல்லாம் பார்த்தா அர்ச்சாவதார ரூபமாகவே இருந்தா கூட அப்பேற்பட்ட கல்யாண குணங்களை நம்மளால அனுபவிக்க முடியறது, அது ஆழ்வார்கள் நமக்கு எடுத்து காமிச்சிருக்கா அப்படின்றது, அதை காரணம் எல்லாமே தயைதான். அதனால வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம்தான் நம்ம பெருமாளுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்க முடியும் அப்படின்றது கிடையாது. அப்படி இந்த ஸ்லோகம், தயே துக்தோதன்வத் யதீத சுதா சிந்து நயதா த்வதா ஸ்லேஷா நித்யம் ஜனித மிருத சஞ்சீவன தசாஹ ஸ்வதந்தே தாந்தேப்யஹ ஸ்ருதிவதன கற்பூர கூலிகாஹ விஷுண்வந்தஸ்சித்தம் விஷசிகரி விஸ்வம்பர குணாஹ அப்படின்னு. பெருமாளுக்கு எவ்வளவோ குணங்கள், கல்யாண குணங்கள் அப்படின்னா அதுவே பலதிருக்கு, அனந்தம். அனந்தம் அப்படின்னா எண்ணிக்கையே இல்லாத அது. ஆனா நம்ம பார்த்தோம், அத்தனை குணங்களும் இருந்து தயைன்னு ஒண்ணு இல்லைன்னா மற்ற குணங்களுக்கு பெரிய வேல்யூ இல்லை அப்படின்னு. தயை இருக்கிறதுனாலதான் மற்ற குணங்களுக்குமே வந்து முக்கியத்துவம் அப்படின்னு. அதுக்கான பல உதாரணமும் பார்த்தோம், ராவணனும் வீரன்தான், ராமரும் வீரன்தான் அப்படின்னா அந்த வீரமும் இந்த வீரமும் ஒன்னான். பெருமாளுக்கு தயை இருக்கிறதுனால அந்த வீரத்தினால எல்லா ரிஷிகளையும் ரட்சணை பண்ணேர். ஆனா ராவணன் ஹிம்சிச்சான், அதனால அந்த குணங்கள் அவனுக்கு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற பல உதாரணங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அதனால இந்த இடத்துல என்ன சொல்றார், சில வாட்டி பெருமாளுக்கே கூட தயைன்னு ஒரு குணம் இல்லாம மற்ற குணங்கள் இருந்தா அது தோஷமாகவே முடியும் அப்படின்னே சுவாமி தேசிகன் தோஷாபவே யுரேத்தேன்னு நமக்கு வந்து எடுத்து காமிச்சிருக்காரு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றார், மற்ற குணங்களையும் நம்மளால அனுபவிக்க முடியறதுன்னா அதுக்கு காரணம் தயை அப்படின்ற குணம் இருக்கிறதுனாலதான். இல்லைன்னா இருக்கட்டுமே, வீரன் பெருமாள் வீரன் இருக்கட்டும், நமக்கு என்ன, பெருமாள் மோட்சத்தை தருவேர் அதனால நமக்கு என்ன அப்படின்னு ஆயிடும். ஆனா தயை இருக்கிறதுனால நம்மளை போல அடியேனை போல இருக்கிறவனுக்கும் பகவான் சரணாகதி பண்ணா மோட்சம் தருவேன் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு புரிஞ்சிக்க முடியுது, ஆஹா பெருமாள் மோட்சம் கொடுப்பேன்னா அது அடியேனை போல ஒருத்தனுக்கும் பாவம் பண்ணியிருந்தாலும் சரணாகதின்னு பண்ணா பெருமாள் ரட்சிப்பேர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குணத்தை நம்மளால அனுபவிக்க முடியுது. அப்ப எல்லாத்துக்குமே அந்த குணத்தை நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கான காரணம் என்ன, புரிஞ்சிக்க முடியறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தயையே தான். அப்போ மோக்ஷம் அப்படின்றது மட்டும் இல்ல, அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு சரணாகதி பண்ணணும் அப்படின்னாலும் அந்த சரணாகதி பண்ண வைக்கிறதுக்கும் காரணமே தயை தான். அது போக போக தான் நமக்கு புரியும். அப்ப இங்க வந்து அதுக்கு உதாரணங்கள் சுவாமி தேசிகன் சொல்றது, தயே துக்தோதன்வத் யுத சுதா சிந்து நயதா அப்படின்னு. பார்க்கடல், பகவான் இருக்கிற பார்க்கடலும் சாதா நம்ம பாக்குற சமுத்திரமும் ஒன்னென்ன, நம்ம பாக்குற சமுத்திரத்திலிருந்து அது வேற, பார்க்கடல்ல பகவான் இருக்கிற திருப்பார்க்கடல் வேற. அந்த பார்க்கடல்லையுமே பார்த்தா பார்க்கடல் கலைஞ்சப்ப அமிர்தம் வந்ததுன்னும் பொழுது அமிர்தத்தோட கலந்த பார்க்கடல்னா அதுக்கு இன்னும் அனுபவம் அதிகம். அதனாலதான் தேவர்கள் எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக தான் பகவான் வந்து பார்க்கடல்ல கடைந்து அங்க அமிர்தத்தை கொடுத்தார். அப்ப அந்த அமிர்தத்தோட சேர்ந்த திருப்பார்க்கடல் இன்னும் அற்புதமாக இருக்கோ. அப்ப அவ்வளவு குணங்கள் இருந்தாலும் தயையோட சேர்த்து பார்த்தாதான் அந்த குணங்களுக்கு இன்னும் விசேஷணம் அதிகம். அது எப்படின்னா, துவதா ஸ்லேஷா நித்யம் ஜனித மிருத சஞ்சீவன தசாக. அப்ப அந்த தேவர்கள்லாம் சில பேர் யுத்தத்துல வந்து ராட்சச தேவாசுர யுத்தம் அப்படின்றது எப்பயுமே நடந்துட்டே இருக்கும். அப்ப அதுல நிறைய பேர் அடிபட்டா, சில பேர் வந்து மரணம் கூட அடைஞ்சிட்டா, அப்பதான் பெருமாள் கிட்டவா வந்து சரணாகதி பண்ண பகவான் இந்த திருப்பார்கடல்ல கடையிறேர். அப்ப அதுல இருந்து வந்த அமிர்தத்தை எல்லாருக்கும் கொடுத்த உடனே அந்த மிருத சஞ்சீவன அவளுக்கும் அந்த மருந்து போல எல்லாரும் திருப்பி வந்துட்டா அப்படின்ற மாதிரி அந்த சக்தி, இழந்த சக்தி எல்லாம் திருப்பி மேற்கொண்டு வந்தது அப்படின்றது. அப்போ அந்த அமிர்தமான, அந்த வெறும் திருப்பார்கடல்னா ஒண்ணும் இல்லை, அமிர்தத்தோட வந்த திருப்பார்கடல்னால, அமிர்தத்தோட வந்ததுனால, அமிர்தத்தினாலே அவளுடைய போன சக்தியும் மேற்கொண்டு எப்படி வந்ததோ. அப்ப இந்த இடத்துல இன்னொன்னு ஒரு உதாரணம் எடுக்கிறேன். ஜனித அப்படின்னா இந்த பகவானாலே சிருஷ்டிக்கப்பட்ட உண்டாகப்பட்ட அத்தனை சேத்தர்களும். இப்ப மிருத அப்படின்னா மிருத்தம்னா இங்க சம்சாரம்னு எடுத்துக்கணும். இந்த சம்சாரத்துல இருந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது சஞ்சீவன, அந்த சம்சார கஷ்டத்துக்கு சஞ்சீவனம் எதுன்னா மோட்சம். அந்த மோட்சத்தை உண்டாக்கக்கூடியது பகவானுடைய குணங்கள். அந்த குணத்துல எதுனா சேர்ந்த அமிர்தத்தோட சேர்ந்த திருப்பார்கடல் போலே குணங்களோட சேர்ந்த அந்த தயா குணத்தினாலே நம்மளை போல இந்த மிருத சம்சார சாகரத்துல இருக்கிறவாள சஞ்சீவனம் அந்த மோட்சத்துக்கு சேர்க்கக்கூடியது அப்படின்னு இங்க அந்த தயையோட குணத்தை இங்க விசேஷித்து சொல்றேன். ஸ்வதந்தே தாந்தேப்ய ஸ்ருதிவதன கற்பூர குளிகாக அப்படின்னு. அந்த ஸ்ருதிவதன வேதத்தினுடைய வாக்குல பானகம் போட்ட மாதிரி இருக்கான். பானகம் கொடுத்தா எப்படி இருக்கும்? பானகம் அப்படின்னா நம்ம வந்து பெருமாளுக்கு நரசிம்மருக்கு அம்சே பண்ணிச்ச பானகத்துல கற்பூர குளிகாக அப்படின்னு கொஞ்சூண்டு பச்சை கற்பூரமும் கண்ட சக்கரையும் அப்படின்னு அந்த காலத்துல அந்த கழுக்கிண்டு சக்கரை கழுக்கிண்டு இருக்கு இல்லையா, அதை சேர்த்து அதை கலந்தன்னா அந்த பானகத்துக்கு இன்னும் ருச்சி அதிகம். வெறும் பானகம் அப்படின்றத விட அந்த கொஞ்சூண்டு அந்த பச்சை கற்பூரம் இன்னும் வாசனையும் அதிகமா இருக்கும். அந்த கண்ட சக்கரையினால அந்த டேஸ்டும் அதிகமா இருக்கும். அதை பெருமாளுக்கு அம்சே பண்ணி நம்மளும் அந்த பிரசாதமாக தீர்த்தமாக எடுத்துக்கிறோம். அந்த போலே அந்த எல்லா குணங்கள் பார்த்தா சர்வசாதாரணமா தீர்த்தம் சாப்பிட்ட மாதிரிதான். சாதா தீர்த்தத்துக்கும் பானகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு, பானகத்தை சாப்பிடும் பொழுது எவ்வளவு ருச்சியாக இருக்கு. அப்ப மற்ற குணங்கள் தேவையில்லைன்னு அவசியம் இல்லைன்னு கிடையாது, மற்ற குணங்களும் தேவை, ஆனா அது ருச்சிக்கும்படி இருக்கும் அப்படின்னா. அப்ப பானகத்துல எப்படி நம்ம இந்த கற்பூர குளிக்காக சேர்த்துக்கிறோமோ, அப்ப தயைன்னு ஒண்ணு வந்து அதுல கொஞ்சூண்டு சேர்த்துட்டா அந்த குணங்களுக்கு ருச்சிக்க முடியும். யாராலேனா ஸ்வதந்தே அவளுக்கு எல்லாம் தாந்தேபியா, யாரெல்லாம் இந்திரியங்களை அடக்கி இருக்காளோ அவளால் எல்லாம் அனுபவிக்க முடியுது. ஸ்வதந்தே அப்படின்னா ருச்சிக்கப்படுறா, ஆஹா ஆச்சரியப்படுறா. பெருமாளுடைய கல்யாண குணங்களை நினைச்சு ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்படக்கூடிய யாருன்னா இந்திரியங்கள் அடக்கினவா. விஷுண்வந்தித்தம் விஷசிகரி விஸ்வம்பர குணாக, யாருடைய கல்யாண குணங்கள் தான்? விஷகிரியிலே திருமலையிலே இருக்கிற திருவேங்கடமுடையான் விஸ்வம்பரகான ராஜா, விஷகிரியில இருக்கிற ராஜாவான திருவேங்கடமுடையானுடைய குணங்கள் இந்திரியங்கள் அடக்கினவாளுக்கு ருச்சிக்கிறதுனா அதுக்கு காரணம் குணங்கள் இல்ல, அந்த குணத்தோட சேர்ந்த கற்பூர குளிக்காக போல பானகத்துக்கு அந்த தயைன்ற ஒரு குணத்தினால எல்லாராலையும் அனுபவிக்கும்படியாக இருக்கு. பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கும்னா அந்த தயை, அந்த தயையே காரணம் அப்படின்னு சொல்லி, எப்படி வந்து திருப்பார்கடலோடைய அமிர்தம் கலந்தா போலே அந்த அந்த மாதிரி அவளுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் அவளுடைய சக்தியை திருப்பி கொடுத்ததோ அந்த மாதிரி நம்மளுக்கும் இந்த சம்சார சாகரத்திலிருந்து மோட்ச பதத்தை கொடுக்கக்கூடிய இந்த குணங்களை நம்மளால அனுபவிக்க முடியும்னா அதுக்கு காரணம் தயையே அப்படின்னு அற்புதமான இந்த ஸ்லோகத்துல சுவாமி திருவேங்கடமுடையானுடைய தயைக்கு மங்களாசாசனம் சுவாமி தேசிக்க நீங்க பண்றீங்க. அதுக்கு அடுத்தது பகவான், அப்ப எல்லாரும் ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்றோம், அப்ப சர்வேஸ்வரனானவன் அவன் ஒருத்தந்தான் புருஷன் அப்படின்னு எது வித்தியாசம்? அவளுக்கும் இப்ப பிரம்மாவுக்கும் அற்புதமான சில பதவி உண்டு, அவருக்குன்னு சில சக்திகள் உண்டு, அதுவும் பகவானுடைய சக்திக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, பகவானை மற்ற ஜீவாத்மாவோட வேறுபடுத்துறதுக்காக வேதமே ரெண்டு விஷயத்த சொல்றிருக்கு. அந்த ரெண்டுத்துக்கும் காரணம் தயையே அப்படின்னு சொல்ற மாதிரி, ஜெகஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா கேலி ரசிகா விமுக்தே கத்வாரம் விகட்டதி கவாட்டம் பிரணயினாம் இதி த்வய்யாயத்யம் த்விதீயம் உபதீகிருத்ய கருணே விசுத்தானாம் வாசா விஷசிகரிநாத ஸ்துதிபதம் அப்படின்னா, சில பேர் கேட்கறா எல்லாரும் பெருமாள் தானே, அங்கங்கே எல்லா தேவதைகளும் இருக்கா, எல்லாரும் பெருமாள் தானே அப்படின்றா. வாஸ்தவம் தான், அவளுக்கும் அந்த குணங்கள் இருக்குன்னா அதுக்கு அந்தர்யாமியாக இருக்கிற சாட்சாத் பகவான் தான். அவர்னாலதான் அவளுக்கு மற்றவாளுக்கும் அந்தந்த சக்திகள் இருக்கு. ஆனா பகவானுக்கு தனிப்பட்ட சக்தி எது அப்படின்னா, வேதத்துல வந்து உபனிஷத்துல சொல்ற மாதிரி எதோவா இமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி அப்படின்றது முக்கியமான ஒரு உபனிஷத். பரபிரம்மத்தை தனியா எடுத்து காட்டும் பொழுது, யார் ஒருவன் இந்த சிருஷ்டி ஜெகத் சிருஷ்டியை பண்றானோ, யார் ஒருவன் இந்த சிருஷ்டிய வந்து ரட்சிக்கிறானோ, யார் ஒருவன் இந்த சம்ஹாரத்தை பண்றானோ, அவனே பரபிரம்மம் அப்படின்றது. அப்ப பரபிரம்மமான சாட்சாத் பகவான் ஸ்ரீஹபதியான பகவான், அவர்னால மட்டும்தான் இங்க வந்து சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்றத மூணுத்த பண்ண முடியும். மற்றவாளெல்லாம் அதை நியமிச்சு வச்சிருக்கான் பகவான். அப்ப இங்க சுவாமி தேசிகன் இப்பேர் இந்த விஷயத்த, இந்த உபனிஷத்தினுடைய சாரத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். ஜெகத் ஜன்மஸ்தேம ஜெகத் அப்படின்னா இந்த ஜெகத்தை, ஜன்மஹ சிருஷ்டி, ஸ்தேம அப்படின்னா ரக்ஷணம், பிரளயஹ சம்ஹாரம் அப்படின்றத அற்புதமாக ஒரு கேலியாக ஒரு லீலையாக அற்புதமா இவ்வளவு சுலபமாக பண்றார். அப்ப பிரம்மாவும் சிருஷ்டி பண்றாரு அப்படின்னா, பிரம்மாவுக்கு சிருஷ்டி மூல சிருஷ்டி பிரம்மாவால பண்ண முடியாது. இந்த பஞ்சபூதத்தை சிருஷ்டிக்கிறதோ, இந்த ஈரேழு லோகங்களை சிருஷ்டிக்கிறதோ அதெல்லாம் பிரம்மாவால முடியாது. மேல்கொண்டு பகவான் என்ன பண்றாரு, மூல சிருஷ்டியை பண்ணி பஞ்சீகரண சுத்தி எல்லாம் பண்ணி பிரம்மாவுக்கு அதை கொடுத்து வேதத்தை உபதேசம் பண்ணி மேற்கொண்டு இதை வைத்து கொண்டு சிருஷ்டி பண்ணு அப்படின்னு தான் சொல்றாரு. இப்ப விஸ்வாமித்திரரும் யோக பலத்தினால திரிசங்கு அப்படின்ற ஸ்வர்க்கத்தை சிருஷ்டித்தேரு அப்படிங்கிறார். திரிசங்குன்ற ஒரு சின்ன ஸ்வர்க்கத்தவனா சிருஷ்டிக்க முடியுமே தவிர, இந்த மூல சிருஷ்டிய வேற யாராலையும் பண்ண முடியாது. எப்பேற்பட்ட யோக பலம் இருந்தாலும் இந்த மூல சிருஷ்டிய பண்ணக்கூடியவன் சாக்ஷாத் பகவான் அப்படின்றது இங்க உபனிஷத்துக்கள்லே முக்கியமா விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அத பகவான் இங்க சுவாமி தேசிகன் இங்க அற்புதமாக இங்க மங்களாசாசனத்துல எடுக்கிறது. ஜெகஜன்மஸ்தேம பிளைய ரச்சனா கேலி ரிசிகா, அவ்வளவு சுலபமா பண்றது. சிருஷ்டின்றது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. நம்மளுடைய லோகத்தை ஒரு வாட்டி நம்ம பாருங்க, நம்ம மட்டும் இல்ல, எவ்வளவு மிருகங்கள், சிம்ஹம்னு எடுத்திருந்தாலே எத்தனையோ விதமான சிம்மங்கள் இருக்கு. புலினா பெங்கால் டைகர் அப்படிங்கிற பட்சிகள் அப்படின்னா, நமக்கு தெரியாத பட்சிகள் எவ்வளவோ விதமா இருக்கு. பாரத தேசம் மட்டும் வெளி தேசங்கள்லாம் பார்த்தா எவ்வளவோ பட்சிகள் இருக்கு, மரங்கள் செடி கொடிகள். இந்த இந்த இந்த சிருஷ்டியை பார்த்தாலே பிரமிக்கும்படி இருக்கு. மலைகள், எப்பேற்பட்ட சிருஷ்டி, அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த பூமியில இருக்கிறது. அதுவே நம்ம பூர்த்தியாக பார்த்து நம்ம ஜீவித காலத்துல மொத்தம் பார்த்து ரசிக்க முடியாது. அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போனா, அப்புறம் வெளி உலகம், ஈரேழு லோகம் அப்படின்றா, பாத்தாள லோகம் எப்படி இருக்கும், சொர்க்கலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளால வந்து அதை ஒரு ஒரு அஜியும் கூட பண்ணி பூர்த்தியாக அந்த இதை நம்மளால நினைச்சு கூட பார்க்கும்படியாக இருக்கு. இந்த சிருஷ்டி அற்புதமாக எவ்வளவோ கோட்டி கணக்கில் அனந்த ஜீவராசிகள் இங்க இருக்கு. இது அத்தனையும் ரட்சிக்கிறது யார் அப்படின்னா, பகவான் தானே. பூமிக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது, பூமி பாரத்தை நீக்கிறதுக்கு தான் கிருஷ்ணாவதாரம் பண்றேன். பூமி பிரளயம் கஷ்டம் வரும்பொழுது மத்ஸ்யாவதாரம் எடுத்து ரட்சிக்கிறேன். அப்புறம் வராக பூமியை வந்து ஹிரண்யாக்ஷன் எடுத்துன்னு போனவுடனே வராகராக வந்து அவரே வந்து உத்தாரணம் பண்றேன். அப்படி எல்லா இடத்திலையும் ரட்சணை பண்றதுன்னு பார்த்தா சாட்சாத் பகவான் தான். அப்ப தேவாசுர யுத்தங்கள் வரும்பொழுதும், நல்லவாளுக்கு சில கஷ்டங்கள் வரும்பொழுதும், இப்பயும் இந்த காலத்திலையும் பகவான் ஏதோ ஒரு மூலமாகவோ தானாகவோ அவதாரம் பண்ணி, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களாகவோ அவதாரம் பண்ணி நமக்கு உத்தாரணம் பண்ணவே, இந்த சிருஷ்டி மட்டும் இல்லாம இதை ரட்சிச்சுண்டு வரார். அதுக்கப்புறம் ஒரு காலத்துல எல்லாம் பகவான் விஷயத்தை எதுவுமே கேட்காம, எங்கேயுமே எல்லா பாவம் தான், தர்மம்னா என்னன்னு தெரியாத ஒரு காலம் வரும் பொழுது இந்த சிருஷ்டியை நம்ம இப்படி பண்ணோமே, இவாளுக்கு வந்து இப்படியே விட்டுட்டேன்னா திருப்பி அந்த பாவத்தையே தான் பண்ணிட்டு இருப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றத பிரளயத்தையும் பகவானே பண்றேர். அந்த பிரளயத்தை பண்ணி எல்லாரையும் தன் வயிற்றுக்குள்ளேயே வச்சு பகவான் ரட்சிச்சு மேற்கொண்டு திருப்பியும் அந்த சிருஷ்டியை பண்றேர். அந்த பழைய ஜென்ம பழைய அந்த இதுல பண்ண பாவ புண்ணியத்தை வைத்து புது சிருஷ்டியை பண்ணி அங்கிருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை நியமிக்கிறேர், அந்த சிருஷ்டியை மேற்கொண்டு பண்றேன். அப்ப அவளுக்கு அந்த பழைய வாசம் போய் அட்லி இந்த இதுலயாவது நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு அதுக்கு பண்றதுக்கு திருப்பியும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரையும் அவதரித்து தர்மத்தை எடுத்து பண்ணிண்டு அப்பவும் தர்மத்துக்கு கஷ்டம் வரும் பொழுது அவரே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு அவதாரங்கள் பண்ணி இதை யாரால பண்ண முடியும் அப்படின்னா ஒரு தேவத்தை எடுத்து நம்ம இந்திரனால பண்ண முடியும் சந்திரனால பண்ண முடியும்னு சொல்லிடவே முடியாது, அது அவளால பண்ண முடியாது. ஜெகஜன்மஸ்தேம பிரளய ரச்சனாவ சுலபமாக கேலி ரசிக்கான்னு ஒரு லீலையா சாட்சாத் என்பெருமானால மட்டுமே ஸ்ரீஹஸ்பதியான பகவானால மட்டுமே தான் பண்ண முடியும். அவர்தான் பரபிரம்மம் அப்படின்னு அற்புதமாக உபனிஷத்து சொன்ன வாக்கியத்தை இங்க அற்புதமாக சுவாமி தேசிகன் எடுக்கிறேன். இது வேற யாரையாலையும் பண்ண முடியாது. அதே மாதிரி வேற ஒண்ணு இருக்கு, அது என்ன, விமுக்தியேக துவாரம் விகட்டதி கவாடம் பிரணயினாம், மோட்சத்தை தரக்கூடியது விமுக்தி அப்படின்னா இந்த சம்சார கஷ்டத்திலிருந்து விமுக்தி தரக்கூடியது. இங்க இருக்கிற போது நமக்கு கஷ்டம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா நாளைக்கு எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது, பண்ண பாவத்தினால எப்ப என்ன வேணா ஆகலாம், அடுத்த ஜென்மத்தில நம்ம எப்படி இருக்கும் தெரியாது. இந்த சம்சாரம் இப்படியேதான் திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இருக்க வேண்டியதுதான். ஆனா இதுல இருந்து நமக்கு விமுக்தி வர்றதுக்கு எப்பயுமே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவனுடைய அனந்த கல்யாண குணங்களை அனுபவிச்சுண்டு பகவானுக்கு கைங்கரியமே அப்படின்னு பண்ணி எந்த தேசமா இருந்தாலும் எந்த காலமா இருந்தாலும் எந்த அவஸ்தையா இருந்தாலும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அந்த விமுக்தியான மோட்சத்துக்கு போகக்கூடிய துவாரம், அந்த துவாரத்தினுடைய சாவி யார்கிட்ட இருக்குன்னா சாட்சாத் பகவான் கிட்டதான். வேற யாராலையும் மோட்சத்தை தரவே முடியாது. இது நம்ம சம்பிரதாய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கிறவா இல்ல, எல்லாருமே ஒத்துண்டவா, வைதிக சம்பிரதாயத்துல இருக்கிற எல்லாருமே ஒத்துண்டவா தான். மோக்ஷை சேத்து ஜனார்தனாத் அப்படின்னு ஆதிசங்கரே சொல்றீங்க, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே, இந்த சம்சாரம் ரொம்ப கஷ்டமானது, கிருபையா பாரே பாகி முராரே, இந்த சம்சாரத்திலிருந்து நம்ம வந்து மீளனும் அப்படின்னா கண்ணனுடைய கிருபைதான் அப்படின்னு அந்த தயையே தான் அப்படின்னு எடுத்து காட்டுறது இல்லையா. மோட்சத்தை ஜனார்தனான திருவேங்கடமுடையான் சாட்சாத் சிவபதியான பகவானால மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர்கிட்டதான் இந்த துவாரத்துக்கு சாவி இருக்கு. விக்கட்டித்த கவாட்டம் பிரணயினா அப்படின்னு கதவை திறந்து வச்சிருக்கலாம், நம்ம தான் போறது இல்லாங்க, கதவை திறந்து எல்லாருக்கும் யார் யார் அப்படின்னு இல்ல, அஜாமிலனா இருந்தாலும் பாவம் பண்ணா ஆனா அவனையும் சத்மார்க்கத்துல மாற்றி நாராயணா என்று சொல்ல வைத்து திருநாமத்தை சொல்ல வைத்து மோட்சத்துக்கு சேர்த்துக்கிறார். அப்படி பக்தியோகம் பிரபத்தி எல்லாருக்கும் நமக்கு வந்து நம்ம அந்த நாராயணான்னு சொன்னதுனாலதான் அவனுக்கு மோட்சம் அப்படின்னு கிடையாது, அந்த நாராயணான்னு சொன்னதே பகவானுடைய கிருப்பையினாலதான் அப்படின்னு அதை சொல்ல அதை நமக்கு புரிய வைத்தது, நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படின்னு புரிய வைக்கிறதும் பகவானுடைய தயையாக இருக்கிறதுனால அந்த வைகுண்டத்துக்கு துவாரம். அப்போ இந்த ஜென்ம சிருஷ்டித்தி லயமும் ஒன்னு மோட்சம், இது ரெண்டுத்தையும் பண்ணக்கூடியவன் சாட்சாத் பகவானான இருக்கிறதுனால இதி துவையாயத்தம் விதீயமுபதி கிருத்திய கருணே, இந்த ரெண்டு விஷயத்தினால வேதம் பகவான் ஸ்துதிக்கிறது. பகவான் வேதத்துல வந்து மறை அப்படின்னு சொல்றது எல்லா தேவதைகளையும் வேதம் வந்து அங்க ஸ்தோத்திரம் பண்ணாலும் அந்தந்த தேவதையுடைய அந்தர்யாமியான சாட்சாத் பகவானுக்கே சேரும். ஆனா நேரடியாக இந்த பரபிரம்மத்துக்காக இந்த ரெண்டு விஷயத்த வேதம் ஸ்தோத்திரம் பண்றது. ஆனா இங்க சுவாமி தேசிகன் அழகா சொல்றேர், இதுக்கு இந்த வேதமே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவராக இருக்கக்கூடிய விஷசிகரிநாதன் அதுக்கு காரணம் என்னன்னா தயாதேவி. யாரோ இது முடியறது யாருன்னா தயாதேவினாலதான். ஆனா வேதம் வந்து ஸ்தோத்திரம் பண்றது பகவான், தயைக்குதான் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கணும், ஆனா பகவானுக்கு ஸ்தோத்திரம் பண்ண யாரோ கஷ்டப்பட்டா யாரோ வந்து அத பலனை வாங்கிட்டு போயிட்டான்ற மாதிரி தயை அந்த தயினாலதான் இவ்வளவும் அற்புதமாக நடக்கிறது அப்படின்னு அந்த பெருமாள் அப்படின்னு சொல்லாம அந்த விஷசிகரிநாத ஸ்துதி பதம் விசுத்தானாம் வாச்சா அப்படிங்கிற, விசுத்தானாம்னா வேத வாக்கு தோஷமில்லாத வாக்கு. ஏன்னா வேதம் அப்படின்றது அபௌருஷேயம், அபௌருஷேயம் அப்படின்னா ஒருத்தரால பண்ணப்பட்டது கிடையாது. அப்ப வந்து யாரோ ஒருத்தரால பண்ணப்பட்டா அவளுக்கு ரஜோகுணம் தமோகுணம் இருக்கும் பொழுது சிலது தப்பாக ஆயிடும். புராணங்கள்லயே 18 புராணங்கள் இருந்தாலும் எல்லா புராணத்தையும் நம்ம பெரியவா ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா சிலதுலாம் ரஜஸ்தமஸ் அப்படின்ற புராணங்களாக ஒதுக்கி இருக்கா. ஏன்னா அப்ப வந்து அந்த எழுதினவா அந்த சமயத்துல ரஜோகுணத்துல இருந்தா, தமோ குணத்துல சோம்பேறித்தனமா இருந்தான்னா, சோம்பேறித்தனமா இருக்கும்போது எழுதிச்சு சில தப்பா போயிடும். அப்படி வேதம் வந்து யாரோ ஒருத்தனால பண்ணப்பட்டாதான் அந்த தப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு, சாட்சாத் அது அனாதி காலமாக எப்படி பகவான் இருந்தேரோ அப்படி இருந்துட்டே இருக்கு வேதம். அத வந்து ஒவ்வொரு சிருஷ்டியிலையும் பகவான் அதை உபதேசிக்கிறார் பிரம்மாவுக்கு, மேற்கொண்டு அவரே இந்த வேத மார்க்கத்தை வழி நடத்திட்டு போறார். அதனால இந்த மார்க்கம் இது சுத்தமான விசுத்தானாம் வாச்சா தோஷமே இல்லாத இந்த வேதத்துல அவர் அந்த திருவேங்கடமுடியான பத்தி ஸ்துதிக்கிறது வேதம். அதுவும் இந்த ரெண்டு விஷயத்தினால, முக்கியமாக இந்த ரெண்டு விஷயத்தினால. அதுக்கு காரணம் தயையே அப்படின்னு இங்க ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் அந்த குணங்கள்லே முக்கியமான குணமான தயையே அப்படின்னு எடுத்துக்காட்டுறார். அதனாலதான் பகவானுக்கு இன்னும் பெருமை அப்படின்னு, பரபிரம்மம் அப்படின்றது ஜீவாத்மாவோட பிரிச்சு காட்டு அந்த குணங்கள், அதுக்கு காரணமும் தயையே அப்படின்னு காட்டுறார். இதுக்கு அடுத்தது கலியிலிருந்து நம்ம வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பிரவாகமான அந்த திருமலை அப்படின்னு பார்த்தாலே அங்கங்க நம்ம அருவிகளை பார்க்கலாம், ஆகாச கங்கை தீர்த்தம் பார்க்கலாம், திருப்பதியிலேருந்து கீழ் திருப்பதி இறங்கி வரும்பொழுது பெரிய பெரிய பிரவாகங்கள் மேலிருந்து அந்த தீர்த்தமான அருவியை பார்க்கலாம். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் சுவாமி தேசிகனுக்கு என்ன தோன்றதுன்னா, எப்படி பகவானுடைய தயையே இந்த அருவி போல இருக்கு அப்படின்னு தோன்றது. அதுக்கு காரணம் ஏன் அப்படின்னு கங்கை இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கங்கைக்கும் தேய்க்கும் என்ன என்ன குணங்கள் சமமாக இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க அந்த பிரவாகத்துக்கு சுவாமி தேசிகன் இங்க எடுக்கிறார். கலிக்ஷோபோன்மீலதி கலுஷ கூலங்கஷஜவைஹி அனுச்சேதைரே தைரவட தட வைஷம்யரஹிதைஹி பிரவாஹைஸ்தே பத்மாசஹ சஹசர பரிஷ்காரிணி கிருபே விகல்பந்தே நல்ப விஷசிகரினோ நிர்ஜர குணாஹ அப்படின்னு நாலு குணங்கள் எடுக்கிறார். அருவியானது என்ன பண்ணும் அப்படின்னா, மேலிருந்து ஒரு பிரவாகம் வரும் பொழுது ரொம்ப வேகமாக வரும், அங்க இருக்கிற நடுவுல இருக்கிற ஒரு அழுக்கு இழுக்கு எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிடும். சாதாரண குளத்துல போய் பார்த்தோம்னா ஒரு இடத்துல ஒரே அழுக்காக இருக்கும், நம்ம போய் குளிச்சு அந்த அழுக்கு அந்த சோப்பு ஜலம் எல்லாமே இருக்கும். ஆனா பிரவாகமாக ஓடுற நதினு பார்த்தோம்னா இருக்கிற எல்லா அழுக்கையும் எடுத்துட்டு போயிடும். அதுவும் அருவின்றது மேலிருந்து கொட்டுறதுன்னா அதனுடைய வேகம் எவ்வளவு இருக்கும், அதனால அந்த இடத்துல அந்த தீர்த்தமே பார்த்தோம்னா அருவியிலிருந்து வர தீர்த்தம் அவ்வளவு அப்படியே நேரம் நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதுல எந்த ஒரு செட்டையும் அழுக்கும் எதுவுமே இருக்காது, அந்த பிரவாகத்துல அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுமோ. அப்ப கலிக்ஷோபோன்மீலத்து அப்படின்னு இந்த கலியினால நம்ம நிறைய பாவங்கள், என்னதான் சரணாகதி பண்ணாலும் பகவத் விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருந்தாலும், ஆனா இந்த இந்திரியங்கள் ஏதோ இந்த கலி பிரபாவத்தினால நம்மள என்ன பண்றதுன்னா, பெருமாள் கிட்ட நம்ம பண்ற கைங்கரியத்தை பண்ண விடாம ஏதேதோ ஒரு ஆசையில நம்ம இழுத்து விட்டுறது. அப்போ அதனால நம்ம பண்ணக்கூடிய சில பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அதையும் அந்த கலுஷ கூலங்கஷஜவைஹின்னு இந்த தயாவான பிரவாகம் அடிச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஜென்ம ஜென்மாந்தர பாவங்களையும் ஒண்ணுமே இல்லாதபடி, சின்ன அளவுல கூட இல்லாதபடி எல்லா பாவங்களையும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துன்னு போயிடுறது அப்படின்னு அனுச்சேதை அப்படின்னு அந்த பிரவாகம் அப்படின்றது நிக்காம வரும். எப்பயாவது நம்ம பார்த்தோம்னா கீழே இருந்து பாக்குறோம் மேல பிரவாகம்னா ஜலம் வந்துட்டே இருக்கு, ஒரு பத்து நிமிஷம் நிக்கும் ஒரு பத்து நிமிஷம் திருப்பி வரும் அப்படின்னு கிடையாது. கண்டினியூஸா அந்த பிரவாகம் மேலிருந்து கீழே வந்துட்டே இருக்கும். அந்த தயாதேவியுடைய கருணையும் வந்து கண்டினியூஸா அனுச்சேதை அப்படின்னு விட்டு போகாம எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். அப்ப நமக்கு கூட நடுவுல நடுவுல சில வாட்டி மனசு மாறி அப்படி இல்லாம சரணாகதி பண்ணிட்டு திருப்பி ஏன் இதெல்லாம் இல்ல விட்டு போற அப்படின்னு இல்லாம அந்த பாவங்களையும் நீக்கி பெருமாளுடைய குணங்களையே அனுபவிக்கும்படி அந்த தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டேதான் இருப்பா. அந்த அனுகிரகத்துல என்னைக்குமே ஒரு தடையும் இல்லை, அது பிரவாகமாகவே இருக்கும் அப்படின்றது அங்க ரெண்டாவது குணம். ரேதை ரவட்ட தட்ட வைஷம்ய ரஹிதைஹி வைஷமியம் இருக்கும் அப்படின்னா, ஒரு நதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பள்ளத்துல வந்து நிறைய ஜலம் இருக்கும், மேடுல கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு இருக்கு. அப்ப வந்து பள்ளம்னா நிறைய மழை ஜலமே பார்த்தா ரோட்ல தேங்கி இருந்துருச்சு, நடுவுல பள்ளம்னா நமக்கு தெரியாது, திடீர்னு இறங்கிட்டோம்னா அப்படியே நம்ம உள்ள விழுந்துருவோம், நல்லா இவ்வளவு தூரம் ஜலம் வந்துடும், திருப்பியும் கொஞ்சம் மேடுல போனா ஜலமே இருக்காது. அப்படின்லாம் பிரவாகத்துல வந்து அதுவும் அடிச்சுட்டு போற நதியிலயோ பார்த்தோன்னா அந்த மாதிரி மேடு பள்ளம் அப்படின்ற வித்தியாசம் எல்லாம் இருக்காது, அது அது பிரவாகமாக வந்துட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், ஐயோ பக்தர்களுக்கு தானா, அப்ப பிரம்மருத்ராதிகளுக்கு தான் பகவான் ரட்சிப்பேரா, யோகிகளுக்கு தான் பகவான் ரட்சிப்பேரா, ரிஷிகள் போல தபஸ் பண்றவாள் தான் பகவான் ரட்சிப்பேரா அப்ப வந்து புருஷால மட்டும்தான் ரட்சிப்பேரா, ஸ்திரீல ரட்சிக்க மாட்டேரா அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம அத்தனை உதாரணங்களும் போன வாரம் நம்ம பார்த்தோம், எது யாரா இருந்தாலும் அழகிகளை தான் ரட்சிப்பேரா அப்படின்னா கிடையவே கிடையாது. யாரா இருந்தாலும் பக்தன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்னா பகவான் ரட்சிப்பேர் அப்படின்னு, அப்படி பக்தி இல்லாதவாளையும் பகவான் மாட்டி அவாளையும் ரட்சிப்பேர் அப்படின்றதே அவனுடைய குணமாக இருக்கிறதுனால அதுலயும் தயைக்கும் வைஷமியம் கிடையாது. இவா வசத்தி இவா தாழ்த்தி அப்படின்றதெல்லாம் கிடையாது. ராமரே சொல்றாரு யாருன்னா, ராமர் குஹன் சுக்ரீவன் விபீஷனை பார்த்து என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து மூணு தம்பி கிடையாது, உங்க மூணு மூணு ஆறு தம்பி அப்படிங்கிறது. அப்படின்னா என்னன்னா, எனக்கு எப்படி பரத சத்ருக்னன் லக்ஷ்மண பரத சத்ருக்னோ அப்படிதான் எனக்கு வந்து குஹன் சுக்ரீவன் விபீஷணன் அப்படின்னு அப்பேற்பட்ட மனசு பகவானுக்கு. யாரு இடத்திலையும் அந்த தாரதமியம் இல்ல, அந்த தயை, அந்த தயால காரணத்தினாலதான் அப்படின்னு. பிரவாகைஸ்தே எப்படின்னா பிரவாகை அப்படின்னு பிரவாகமாக மிக்க நிறைய இருக்கும் அந்த ஜலத்துல வந்து சமிருத்தி தான் எப்பயுமே சமிருத்தியாக இருக்கும். குறைவு அப்படின்னு ஒண்ணு கிடையாது. குளத்துல கூட போனா வெய்ய காலத்துல ஜலம் இல்லை அப்படிங்கலாம், ஆனா பிரவாகமாக வர நதியில வந்து எங்க வந்து கங்கா யமுனா எல்லாம் பார்த்தா அது வந்து என்ன சொல்லுவா, நம்ம பெருநீர் ரிவர்ஸ் அப்படின்னு வெய்ய காலத்துல கூட ஜல பிரவாகமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஆகாச கங்கால ஜலம் வந்துட்டேதான் இருக்கும், எப்பயுமே நிக்காது. அந்த ஆகாச கங்கை அந்த மாதிரி பிரவாகைஸ்தே பத்மாசகா சகச்சர அப்படின்னு அந்த குணங்கள் காரணம் யார் அப்படின்னா, பத்மாசகச்சர தாயார் அலர்மேல் மங்கை தாயார் அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்னு எப்பயுமே தன் வக்ரஸ்தலத்துல இருக்கக்கூடிய சகச்சரி அப்படின்னா திருவேங்கடமுடையான். பரிஷ்காரிணி கிருபே அவருடைய கிருபையினாலே அந்த கிருபையான தயையும் அங்க அந்த அற்புதமான அந்த திருமலையில வரக்கூடிய அந்த பிரவாகங்களும் பார்க்கும்பொழுது சுவாமி தேசிகனுக்கு தயா பிரவாகமே தான் ஞாபகம் வருது அப்படின்னு இங்க மங்களாசாசனம் பண்ணிட்டு விகல்பந்தே நல்பா விஷசிகரினோ நிர்ஜர குணாக அப்படின்னு இதுக்கு உபமானமாக சொல்றேன். விகல்பந்தே நல்பான்னா எப்படி அந்த பிரவாகமான அந்த இது இந்த கிருப்பை தயாதேவியுடைய அந்த பிரவாகத்தை உபமானமாக வச்சு விஷசிகரினோ திருமலை மலையிலே சிகரினோ நிர்ஜரகுணாகான அந்த ஜல பிரவாகத்தை சேர்த்து இங்க சுவாமி தேசிகன் இங்க நாளாக சொல்றார். அது முக்கியமானது என்னன்னா, எப்படி களியில நம்ம பண்ற பாவங்களை அடிச்சுட்டு போகும் அந்த நதின்றது அழுக்கு எதுவுமே இல்லாம எல்லா சத்தைகளையும் எடுத்துட்டு போயிடும். ரெண்டாவது அது விடாம இருக்கும், எப்பயுமே பிரவாகம் வந்து எப்பயுமே இருக்கும், ஒரு சமயம் நின்று ஒரு சமயம் இல்லாம அப்படின்றது கிடையாது. அதுவும் அது வந்து வைஷமியம் இல்லாம இங்குதான் இருக்கும், மேடுல பள்ளத்துல இருக்கும் மேடுல இல்ல அப்படின்னு கிடையாம எல்லாரையும் சமமா வசத்தி தாழ்த்தி பார்க்காம எல்லாருக்கும் அந்த தயை இருக்கும், அப்படி மிக்க நிறையவும் இருக்கும் அப்படின்றது இந்த நாலு குணங்களோடே அந்த பிரவாகத்தை சேர்த்து தயா பிரவாகம் அப்படின்றது சுவாமி தேசிகன் நமக்கு உதாரணத்தோட புரிய வைக்க இந்த அற்புதமான இந்த உபமானத்தை நமக்கு எடுத்து சொல்றது. அதே போல அதுக்கு அடுத்த ஸ்லோகம், கிளம் சேதோ விருத்தேஹே கிமிதமிதி விஸ்மேர புவனம் கிருபே சிம்மக்ஷ்மாபிருத் கிருதமுக சமத்கார கரணம் பரண்யாசச்சன்ன பிரபல விருஜினாம் பிராபிருத பிருதாம் பிரதி பிரஸ்தானம் தே ஸ்ருதிநகர சிங்காட்டக ஜிஷா அப்படின்னு. பெருமாளுடைய அனுகிரகம் அப்படின்னு இருக்கும் பொழுது சில பேர் வந்து தான தர்மம் நிறைய பண்ணுவா, இவ்வளவோ தான தர்மம் பண்ணுவா. அப்ப என்னன்னா, நம்ம ஜாதகத்துல சொல்லியிருக்கப்பா நீ நிறைய தான தர்மம் பண்ணா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்வா, அதனால தான தர்மம் பண்றவா சில பேர் இருக்கா. சில பேர் சுபாவமாகவே சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு அதனால நான் வருஷா வருஷம் இவ்வளவு அன்னதானம் பண்றேன் அது நம்ம பெரியோர்கள் பண்ணா அப்படின்றதுக்காக சில பேர் பண்றா. சில பேர் ஆசையோட நம்ம பண்ணணும் அப்படின்றது பண்றா. அந்த மூணாவது குணம் வசதி, அதுக்குன்னு மத்த ரெண்டு குணம் வசதி இல்லைன்னு இல்ல. ஆனா பகவானுடைய பண்ணணுமே அப்படின்றது கிடையாது, எல்லாருக்கும் அந்த எல்லா ரொம்ப ஆசையோட அனுகிரகம் பண்ணணும். இவனுக்கு பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் இல்ல, சரி பண்ணா நமக்கு நல்லது நமக்கு பெருமை அப்படின்றதுலாம் கிடையாது, பகவானுக்கு நம்மளால பெருமை இல்ல. அதனால எல்லாருக்கும் ஆசையோட ஒவ்வொருத்தருக்கும் வந்து கிருபை பண்ணணும் அப்படின்னு பகவான் நினைக்கிறார். அது இங்க சுவாமி தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு உதாரணத்தை சொல்றாரு. இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காகவே இதை எடுக்கிறார். இந்த மாதிரி மற்ற இடத்துல அடியனும் அவ்வளவா பார்த்ததே கிடையாது. பிரதி பிரஸ்தானம் தே ஸ்ருதி நகர சிங்காட்டக ஜிஷாக அப்படின்னு நாலு ரோடு சேர்ற இடம் இருக்கும், ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய ரோடு இந்த பக்கம் நாலு பக்கம் ரோடு வர இடத்துல நடுவுல ஜங்ஷன் வச்சிருப்பா, அங்க சிக்னல் வச்சிருப்பா, அந்த சிக்னல்ல டிராபிக் போலீஸ் இருந்து இங்க வரவா இப்படி போ அப்படி போ இப்படி போன்னு அந்த மாதிரி ஒரு ராஜாவானவன் என்ன பண்ணுவானா, தன் மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணணும் அப்படின்னா நடு ரோட்ல வந்து நாலு பக்கம் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வந்து என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்வான். அதுதான் அந்த அந்த கேட்கும்பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருந்து வருவா, கிராமங்கள்ல இருந்து வருவா, காட்டுவாசிகள் வருவா. ஏன்னா ராஜான்றவன் வந்து கிராமத்துல இருக்க வாழ்க்குதான் நகரத்துல இருக்க வாழ்க்குதான் கிடையாது இல்லையா. அந்த ஏரியால இருக்கிற காட்டுவாசியாக இருந்தாலும் அந்த அந்த ஏரியால இருக்கிற பிராமணர்கள் ரிஷிகளாக இருந்தாலும் காட்டுல தபஸ் பண்றவாள் அவளும் வந்து அவாவா கேட்பா, இங்க எனக்கு கஷ்டமா இருக்கு நீர் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு. அங்க வேடுவர்கள் எல்லாம் வந்து அவளும் சில உதவிகள் கேட்பா. அப்படி எல்லாருக்குமே நல்லது பண்ணணும் அப்படின்னு ராஜா ஒரு ராஜா வந்து நடுவில் எப்படி நிக்கிறானோ. அப்ப பகவானான ஸ்ரீ திருவேங்கடமுடையான் எங்கன்னா ஸ்ருதி நகரா, ஸ்ருதி நகரஹா அப்படின்னு வேதம் அப்படின்ற பெரிய நகரம், அந்த நாலு ரோடு அப்படின்னா ரிக்யஜுர் சாம அதர்வன வேதம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது நடுவுல பகவான் இருந்து யார் யாருகளுக்கெல்லாம் என்ன வேணுமோ அதை தரேன் அப்படிங்கிறான். அந்த நாலு ரோடு அது என்ன அப்படின்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இவாதான் வேணும் மோட்சத்துக்கு வரவாளுதான் பகவான் அனுகிரகிக்க பேர் அப்படின்னு இல்லாம அவாவாளுக்கு என்ன வேணும். சில பேருக்கு தர்மம்னா ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு அர்த்தம்னா ரொம்ப பிடிக்கும். அர்த்தம்னா சம்பாத்தியம், நிறைய சம்பாதிக்கணும், இந்த வருஷம் நிறைய வீடு வாங்கணும் அப்படின்னு எல்லாம் பெருமாளை கேட்கறவா இருக்கா இல்லையா. பிசினஸ்ல நான் வந்து இன்னைக்கு இந்த வாட்டி நல்லா இருக்கணும், அவாளையும் பகவான் வந்து அனுகிரகம் பண்றேன். தர்மம்னா நான் தர்மமே எப்பயும் பண்ணணும், நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணணும், அதுக்கான சக்தி கொடுக்கும் அப்படின்னு கேட்கறவா தர்மம் அர்த்தம். காமம்னா நிறைய ஆசைகள் வச்சிருந்துருக்கவா. மோக்ஷம் அப்படின்னு இதெல்லாம் வேணா, இந்த சம்சார சாகரம்ன்றது கஷ்டம், இது நித்தியம் கிடையாது, எப்பயுமே உண்மைகிட்ட இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு கேட்கறவா. எல்லாருக்கும் அவர் நடுவுல இருந்து யார் எதை வேணா கொடுக்கும் அப்படின்னு நடுவுல நிக்கிறார். அப்ப திருவேங்கடமுடியானவர் நடுவுல நின்று இருக்காரு. அவாவா என்னென்ன அப்ப என்னென்ன பண்ணணும் அப்படின்னா கேட்ட உடனே கொடுக்க முடியாது இல்லையா. அவாவா ஒரு உபகாரம் பண்ணணும். அவா சில பேர் கர்மயோகம் பண்றா, ஞானயோகம் பண்றா, சில பேர் நிறைய புண்ணியங்கள் பண்ணி எடுத்துட்டு வரா. பெருமாள் கிட்ட நான் இந்த புண்ணியம் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு உடனே அதுக்கு தகுந்த இதை பலனை அவர் கொடுக்கிறார். அப்ப நடுவுல நின்று அவர் என்ன சொல்றாருன்னா, சாஸ்திரத்துல சொன்னப்பட்டு விதிக்கப்பட்டபடி அவாவா என்னென்ன கொண்டு வந்தாலோ அதுக்கு தகுந்த இதை பகவான் கொடுத்துருக்காரு. ஆனா இங்க ஒரு ஆச்சரியமா சொல்றாரு, பரண்யாச சன்ன பிரபல விருஜினாம் பிராபிருதாம், நிறைய பேர் வருது இருக்கட்டும், கர்மயோகம் பக்தியோகம் அவாள்லாம் பண்றவாள்லாம் வரா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பரண்யாச சன்ன பிரபத்தி பண்ணவன் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உமக்கு உபகாரமாக தட்டுல கொண்டு வரத்துக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு. நம்ம வந்து கோவிலுக்கு போகும்போது நிறைய ஆப்பிள் எல்லாம் கொண்டு போவோம், அப்ப கொண்டு போச்சு நம்ம அப்படியே எல்லாருக்கும் காட்டின்றே எடுத்துட்டு பெருமாளுக்கு நான் எடுத்துன்னு போறேன். சில பேர் எல்லாம் ஒவ்வொரு உபகாரங்கள் எடுத்துன்னு போவான். ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவன் என்ன பண்றான்னா, அவனுக்கு எடுத்துன்னு போறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கும்பொழுது அவன் என்ன பண்றான்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு சரி ஏதாவது ஒரு ₹2 கழுக்குண்டு ஏதோ ஒன்று வாங்கி போட்டு ஒரு தட்டுல வச்சு அதை அது பார்த்தா எல்லாரும் சிரிப்பாளே, ஒண்ணுமே இல்லை தட்டுல இவ்வளவு பெரிய தட்டுல டக்கு நூண்டு இருக்கே அப்படின்னு போர்வையை போட்டி அதை எடுத்துன்னு வரா. அந்த மாதிரி பரண்யாச சின்ன பிரபல விருஜினாம் பிராபிருதாம்னு இந்த பிரபத்தி பண்றவா என்ன உபகாரங்கள் பகவானுக்கு கொண்டு வரான்னா, பாவங்கள், தன்னுடைய பாவங்களை கொண்டு வரா. தன்னுடைய பாவத்தை நான் கொண்டு போறேன்னு எப்படி எல்லாருக்கும் காட்டுறது, அதனால அதை மூடி வைத்து எடுத்துட்டு வராலாம். அத்தனை பேருக்கும் பகவான் அந்த பக்தியோகங்கள்லாம் பண்றவாளுக்கு, கர்ம ஜான பக்தியோகங்கள்லாம் பண்றவாளுக்கு அவ வரட்டும்னு பகவான் காத்துருக்கவா, இங்க வந்து என்னால எதுவும் பண்ண முடியல உங்களுடைய சரணமேதான் கத்தின்னு தன்னுடைய பாவத்தை மட்டும் கொண்டு வரவாளுக்கு பிரதி பிரஸ்தானம் இவன் ஓடுறானாம். அவளை பார்த்து அங்கேருந்து வரவாளை பார்த்து திரும்பி பகவான் ஓடி போய் அவளை பிடிச்சு அவளை உத்தாரணம் பண்றான் அப்படிங்கிறது. இது என்ன நியாயம், கொண்டு வந்தது பாவம், மத்தவாள்லாம் என்னென்னவோ கொண்டு வரா. இது நம்ம வந்து பார்த்தோம் சுதாமா சரித்திரத்திலேயே பார்த்தோம் இல்லையா, எவ்வளவோ ராஜா தன் குங்குவப்பு எல்லாம் கொண்டு வரா, ஒருத்தர் பட்டு வேஷ்டிகள் கொண்டு வரா, ரத்னங்கள் கொண்டு வரா, கிரீட்டங்கள் கொண்டு வரா. கண்ணனை பாக்குறதுக்கு நின்று இருக்கா, எத்தனை நாள் நின்று இருக்கேன்னா, ஒருத்த ஒரு வருஷம் நின்று இருக்கேன்றான், ஒருத்த 6 நின்றுட்டு இருக்கேன்றான். சுதாமா பார்த்தா இனிமேது நமக்கு இவ்வாளே இப்படி வந்தவாளே சேவிக்க முடியல. ஆனா பெருமாளுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உபகாரத்தை கொண்டு போனோம் அப்படின்னு அவளை கொண்டு வந்து அதையும் கிழிஞ்ச வேஷ்டியில ஒழிச்சு வச்சுட்டு கொண்டு வந்த சுதாமாவை என்னன்னா பகவான் ஓடி வந்து எப்படி கூட்டிட்டு வரையறோ, இங்க இந்த ஸ்ருதி நகரம் அப்படின்ற வேதமான நகரத்துல நால்புறமும் யார் யாரெல்லாம் தர்மார்த்த காம மோட்சங்களை கேட்டு வரவாள்ல, பகவான் அந்த இடத்துல இருந்து அவாவாளுடைய உபகாரங்களை பார்த்து பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தாலும் என்னால முடியல நீரே கதின்னு சொல்லி சரணாகதி பண்ணவாள அவ என்ன கொண்டு வரா உபகாரம்னா, தன்னுடைய பாவங்களை கொண்டு வர அந்த மூடி கொண்டு வர பார்த்து பகவான் பிரதி பிரஸ்தானத்தை ஓடுறானோ, அவளை பார்த்து அவளை முதல்ல உத்தாரணம் பண்ணணும் அப்படின்னு. இதை பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கான். கிளம் சேதோ விருத்தே கிமிதமிதி விஸ்மேர புவனம், கிமிதமித்தினா இங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்படியா இப்படி எல்லாம் பண்ணுவாளா, அவருக்கு என்ன மனசுக்கு என்ன குழம்பிடுதா, பாவம் பண்ணவன் கிட்ட போய் இவர் ஓடுறாரு. ஆனா அவன் வந்து அந்த பாவத்தை வந்து அவன் உணர்ந்து தன் க்ஷமாபண கேட்டு இனிமேது என்னால ஒன்னும் பண்ண முடியாது நீரே கத்தின்னு வரான். அவர் பின்னாடி இவர் ஓடுறாரு. இவர் இந்த இடத்துல நிக்க வேணாமா, அவன் தானே வந்து பெருமாள் சேவிக்கணும் அப்படின்றா. சில பேர் பகவானுக்கு இப்ப இவ்வளவு கிருப்பையா அப்படின்னு அவள்லாம் ஆச்சரியப்படுறா. சரி இவாள்லாம் ஆச்சரியப்படுறா, இதெல்லாம் கரெக்டா இது தப்பா அப்படின்னு நினைச்சுண்டு. ஆனா இங்க சுவாமி தேசிகன் சொல்றாரு, கிருபே சிம்மக்ஷ்மாபிருதி கிருபே தயையே சிம்மக்ஷ்மாபிருதி சிம்ஹம் அப்படின்னா சிம்ஹாத்ரி அப்படின்னு. ஒரு ஒரு இடத்துல தேசிகன் நீங்க சொல்லும் பொழுது விஷபாத்ரி விஷசிகரி சிங்கா இருக்கே அப்படின்ற அஞ்சனாத்ரி அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல சிம்ஹா சிம்மக்ஷ்மாபிருதி அந்த சிம்ஹம் சிம்ஹாத்ரியான மலையில இருக்கிற மகா பண்டிதன் அப்படின்ற சர்வஜ்ஞன். சர்வஜ்ஞன் யாரு? திருமலையில சிம்ஹாத்ரியில இருக்கிற சர்வஜ்ஞன் ஒருத்தனே ஒருத்தன் தான், ஸ்ரீஅப்பதியான திருவேங்கடமுடியான் தான். அவரே கூட சமத்கார கருணை, அவரே கூட ஆச்சரியப்படுறோம், என்னுடைய தேயை பாத்தியா, நானா இருந்தா கூட பக்தர்கள் வரட்டுமே, அவ பண்ண புண்ணிய பாவங்களுக்கு சாஸ்திரத்துல என்ன சொல்லி பட்டிருக்கோ அதுக்கான பலனை தான் நான் கொடுப்பேன். ஆனா என்னுடைய தேயினால பாத்தியா நானே ஓடுறேன், ஓடி அவளை போய் காப்பாத்துறேன் ரட்சிக்கிறேன் அப்படின்னு என்னுடைய தேயை பார்த்து பகவானே ஆச்சரிய திருவேங்கடமுடியானே ஆச்சரியப்படுறாரு அப்படிங்கிற. அப்படி எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பாவத்தை மட்டும் தன் உபகாரமாக கொண்டு வந்து பகவான சரணம் அப்படின்னு வந்தவனுக்காக பகவான் ஓடி வந்து அனுகிரகம் பண்றேர் அப்படின்றது தான் சுவாமி தேசிகன் இங்க வந்து ஆச்சரியமாக சொல்றேர். எப்படின்னா, நம்ம வந்து எந்த ஒரு கோவில், பெரியவா எல்லாருமே சொல்லுவா, எங்க அப்பா எல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா, எந்த இடத்துக்கு போனாலும் கோவிலுக்கு போனா உபகாரம் கொண்டு போகணும், ஏதோ ஒண்ணு பழம் வாங்கிட்டு போகணும் இல்ல கழுக்கிண்டு வாங்கிட்டு போகணும், ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு 10 ரூபாவோ ஏதோ ஒண்ணு உபகாரங்கள் இல்ல புஷ்பமாவது தயார் சன்னதிக்கு போகும்போது வாங்கிட்டு போகணும். அது மாதிரி பெருமாள் சன்னதிக்கு போகும்பொழுது உபகாரம் வாங்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஹாஸ்பிட்டல்ல போய் அவ வந்து இருக்கும்பொழுது நம்ம பார்க்கும்பொழுது ஏதாவது வாங்கிட்டு போகணும் அவளுக்கு. அந்த மாதிரி சில நியமனம் இருக்கு, நம்ம இவாளெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம உபகாரம் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு. ஆனா திருமலையில திருவேங்கடமுடியானுக்கு நம்ம போகும்பொழுது எத்தனை பக்தர்கள் லைன்ல வரா, கோடி லட்ச லட்சக்கணக்கான ஜனங்கள் வரும்பொழுது அவன் வாசல்லே போல செக்யூரிட்டியை பார்த்து எல்லாத்தையும் கையில வாங்கிட்டுருவான். தேங்காய் கொடுக்கறதா இருந்தாலும் அங்க எதிர வெடி ஆஞ்சநேயர் சன்னதியில தான் தேங்காய் கொடுக்கணும். பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுன்றது ஒண்ணுமே திருவேங்கடமுடியானுக்கு வந்து யாருமே புஷ்பத்தை எடுத்துன்னு போயோ பழங்கள் எடுத்துன்னு போயோ இப்ப கிடையவே கிடையாது, வெளிலேயே செக்யூரிட்டியை எடுத்துருவான். நானும் நினைச்சேன் எப்படி சாஸ்திரத்திலே சொல்றே கோவில்னு போனா ஒரு உபகாரம் எடுத்துட்டு போகணும், ஆனா இங்க இது விருத்தமா இருக்கே அப்படின்னா, யாருக்கு தயாசத்தகம் புரிஞ்சுதோ இல்லையோ அங்க இருக்கிற செக்யூரிட்டிக்கும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அவளுக்கு புரிஞ்சுது. ஏன்னா அத்தனை பேருந்தான் நம்ம உபகாரமாக பாவங்களை கொண்டு வந்திருக்கோமே, முதல்ல அந்த பாவத்தை போக்கிக்கோ அப்படின்னு அங்கதான் திருவேங்கடமுடையான் நமக்காக நின்றுண்டு பாவத்தை போக்குறதுக்காகவே நம்மளை உத்தாரணம் பண்ணி நின்றுட்டு இருக்கானே, அவருக்கு உபகாரமாக பாவங்கள் எடுத்துட்டு போய் அதை சமர்ப்பியும் அப்படின்னு சொல்ற மாதிரியே இது இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா திருவேங்கடமுடியான் நம்ம எல்லாரையும் நம்ம என்ன ஆசைப்பட்டு போனா கூட அந்த ஆசையும் நிறைவேற்றி நம்மளுடைய பாவங்களையும் போக்குபவன் அப்படின்னு, அதுக்கு காரணமான தயாதேவியே அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய இந்த திருவேங்கடமுடியானுடைய அனுபவம் அப்படின்றத இன்னைக்கு பார்த்தோம். இதுக்கப்புறம் மேற்கொண்டு ஸ்லோகங்கள் அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்படி தயைய ஒவ்வொரு குணங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகமும் இதே விஷயத்தை தான் சுவாமி தேசிகன் இன்னும் என்ன போல இருக்கிறவனுக்கும் மோட்சத்தை கொடுக்க என்ன ரட்சிக்கிறேர் அப்படின்னா எப்படி அப்பேற்பட்ட பகவானுடைய குணங்கள் அப்படின்னு, இது ஒரு பெரிய சாகசம் பெருமாளுக்கு அப்படின்னு இதே ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்திலையும் இதை எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் அந்த குணங்களை எல்லாம் சொல்றேர் அப்படின்றத அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.